ङ्करनाथार्य कविताच्युतेन्द्रे वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि असत्कृतप्रवीणः. இந்த பாதத்தை பிடிச்சிருக்கிற கடைசி ஸ்லோகத்தினால இது வந்து ஒன்னும் சாதாரணமான விஷயம்தான். இது பர்யந்தம் சொல்லப்பட்ட விஷயங்கள். இந்த எட்டு அதிகரணங்கள்ல என்ன சாய்ச்சு இது நிறைய வாட்டி நம்ம தெரிஞ்சுருக்கோம். ஒவ்வொரு அதிகரணத்தையுமே நம்ம பார்த்திருக்கோம். அதுல பொதுவா சுவாமி வந்து சாய்க்கிறதுன்றது ஒவ்வொரு பாதத்திலையும் என்ன சாய்ப்பேன்னு கடைசியில முடிச்சு வைக்கிறார்கள். அதனால இந்த அதிகரண சாதனாலும் ஏற்றமே அதிகம். இன்னும் சுவாரஸ்யம் சொல்ல போனாக்கா திருப்பின் இந்த மூணாவது அத்தியாயம்லாம் வரும். அப்பெல்லாம் வரைச்ச பெருமாளுக்கு ஒரு குணத்தை சேர்த்து கொடுத்தேன். அந்த மாதிரிலாம் இருக்கும், அழகா இருக்கும். இந்த பாதத்துல வெறும் தர்க்க பாதம் இது. இதர மத கண்டனம், இதர மத கண்டனம்ன்றதுனால எட்டு அதிகரணங்கள் இருக்கிறத முதல் அதிகரணத்துல கபிலர், அதாவது சாஞ்சியருடைய பிரவர்த்தகர், சாஞ்சாவுடைய பிரவர்த்தகர் கபிலத்தம், அந்த அவாரோட வந்த விரோதத்தை பிரகமனம் பண்ணார். அடுத்தது கணாத மகர்ஷி, அவர் சொன்ன வைசேஷிக மதம், அவார்த வந்து அவாகிட்ட வந்த விரோதம் வந்துட்டு அது தள்ளினார், அவாளை தள்ளினார் அவளுடைய யுக்திகள் எல்லாம். அதுக்கு அதாவது அவள் நமக்கு வந்து விரோதத்தை இது பண்றார், விரோதத்தை சொல்லிட்டு இருக்கா, நம்ம சம்பிரதாயத்துக்கு விரோதமாக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, எல்லாமே பிரம்மகாரணவாதத்துக்கு விரோதம் பண்றார். பிரம்மகாரணவாதத்துக்கு விரோதம் பண்றதுனால அதை கண்டனம் பண்றதுலயே நம்மளுடைய நம்முடைய சித்தாந்தம் அதிலேயே போகுது. அவ விரோதம் பண்ணினான்னாக்கா அந்த விரோதத்தை நாம வந்து கலையணமோ, நாம கலையணும், அது இந்த பாதத்தினால சொல்லப்படுறது. அதனால முதல்ல சாஞ்சியார் சொன்ன அதம் அவனுடைய விரோதம் அதை கலைஞ்ச, அதன் பிறகு கணபொக்கு கணாத மகர்ஷி வைசேஷிக மதம் அவனுடைய விரோதம், மூணாவது பிரத்த வைபாஷிக ஆத்தியம் போட்டார். இந்த வைபாஷிகனாலே போறோம், பிரத்த சப்தம் ஒண்ணு போட்டிருக்கு, அதுக்கு குமார வலதுதேசிகன் அதுக்கு அர்த்தம் வந்து என்ன அர்த்தம் சாய்க்கிறாருனாக்க, இந்த வைபாஷிகாண்டிய ரெண்டு விதம் இருக்கலாம், அதாவது சொல்றதோ விபரீதமான கற்பனை, அந்த விபரீத கற்பனையிலையும் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுன்னு சொல்ற பரம்பு அதுதான். எப்படின்னாக்கா சமன்மை அதிகாரத்துல பாக்கிறத ஒரு ஸ்லோகம் பார்க்கறாங்க, பிரம்ம ஐக்கிய கிருஷ்ணபந்தி கிரண விதிபாம் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல வந்து ஒரு அத்வைதி இன்னொரு அத்வைதி அடிப்பான், அந்த அத்வைதி இன்னொரு அத்வைதி அடிப்பான், இது ஒருத்தர் ஒருத்தர் அடிக்கிற சமயத்துல பாஷ்யகாரர் அப்படின்னாக்கா பாஷ்யகார மீமாம்சகன் என்ன பண்ணுவான், அந்த அத்வைதிகள் அத்தனை பேரையும் அடிப்பான், கடைசியில மீமாம்சகன் மாத்திரம் பாஷ்யகாரர் கண்டனம் பண்ற. இந்த கிரமம் அதாவது இவாளுக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்க வேண்டியது, அதன் பிறகு மீமாம்சகால இருந்து மீமாம்சகால் அவளை கண்டனம் பண்ணுவான், அவளை கண்டனம் பண்ணுவான், அவளை கண்டனம் பண்ண உடனே அதன் பிறகு பாஷ்யகாரர் அந்த மீமாம் சீனி கண்டனம் பண்ணிட்டோ நம்ம சித்தாந்தம் தவிர்த்த. இந்த மாதிரி அந்த அதிகாரத்தை சொல்றேன், அதே மாதிரி இங்கேயும் அப்படித்தான். என்னன்னா ஆரம்பத்திலிருந்து இந்த பௌத்தர்கள் குழந்தையோ அவளிலேயே நாலு பேர் இருக்கா, நாலு பேர் பௌத்தர்கள், அந்த நாலு பௌத்தர்கள்ல முதல் பௌத்தர் நம்ம வைபாஷிகன் பார்த்தோம். அந்த வைபாஷிகன் வந்து அவனே ரெண்டு விதமா இருக்கான், இவாளுக்குள்ளேயே எத்தனை இது நம்ம சம்பிரதாயம் கோயில் ஸ்ரீவைஷ்ணவன், ஸ்ரீவைஷ்ணவன் சொன்னாக்கா எவ்வளவு இதுவா இருக்கு, அதாவது வடகலை தெங்கலை, வடகலை யாருல வடத்தார் முனித்தார் எப்படி எல்லாம் இருக்கு, இந்த மாதிரி கிரமம் எவ்வளவு இருக்கு கருதி, இந்த மாதிரி மடத்தார் எப்படி ஒவ்வொன்றத்திலையும் ஒவ்வொரு பேரம், அவாந்தர பேரங்கள் நிறைய இருக்கு, நிறைய இது இருக்குது. அந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால நம்ம சம்பிரதாயம் தான் இதுவா போறது, கிழிச்சு போறது. அத மாதிரி நமக்கே அப்படி நம்ம எல்லாம் சொல்றது என்னது அப்படின்னாக்கா, நம்முடைய சம்பிரதாயம், நம்முடைய சம்பிரதாயம்ன்றது சத்திய பரமார்த்தியமானது. அது அதாவது இந்த மாதிரி நம்ம சம்பிரதோ பாரமார்த்திகமானது, உபநிஷத் சொன்னதை ஒத்துக்கிறது, வேதம் சொன்னதை ஒத்துக்கிறது, ஸ்மிருதிகள் எல்லாம் சொன்னதை ஒத்துன்னு இருக்கு. நம்மளது நம்மளையே உள்ள பேதம் இருக்கு. ஆனால் அப்படி பண்ணா அப்படியே இருக்கலாம். இந்த மாதிரியாக எத்தனை நமக்குள்ள இருக்கு அப்படின்னு அவ என்ன சொல்றா, ஒண்ணுமே அவ ஒத்துக்கல, எல்லாமே க்ஷணிக்கும், எல்லாம் போயிடும், அந்த மாதிரிதான் அவ சொல்லிட்டு இருக்கா. அப்படி இருக்கிற சமயத்துல அவன் கூட எவ்வளவு பேதம் பாருங்கோ, நாலு பௌத்தா, அதுல ஒரு பௌத்தன் கிட்ட ரெண்டு பேதம் இருக்கு. ரெண்டு பேதம் என்னன்னாக்கா, ஒருத்த என்ன சொல்லுவானா, ஒவ்வொன்னும் பரமானம் தீய இது போட்டியா இன்டர்நெட் இதுல வந்து அவ ரெண்டு விதமான தத்துவ பிரக்கிரியாலும் அந்த ரெண்டு பேருக்கு தெக்க சண்டை. ஏன் அப்படின்னா, அதாவது இந்த திருஷ்டி விசேஷம் தானே, திருஷ்டி விசேஷம் வந்து சொல்ற இவர் சொல்ற யார் என்ன குமார தேசிகன், ஒருத்தர் சொல்றானா வந்து ஒரு பரமானம், ரெண்டு பரமானம், மூணு பரமானம், இல்லை ஒரு பரமானம் ரெண்டு பரமானம்ன்றதுனா எப்படி பிருத்வி பரமானம், அதாவது எப்படின்னா கந்த பரமானம், அது மாதிரி ஜலம் ஆப்திய பரமானம், மூணாவது தைதச பரமானம், அது மாதிரி ஆக வாயு வாயுவிய பரமானம்ட்டு நாலு விதமா சென்றாவா. அந்த மாதிரி எனக்கு இதெல்லாம் பண்றதுன்னு ஒரு சிருஷ்டி வருதுன்றது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னாக்கா, நாலு ஒன்னா சேர்ந்து பண்றதுன்னு ஒரு பட்சம், இவன் இன்னொரு பட்சம் எப்படின்னாக்கா அதெல்லாம் கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான், ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. இங்க ஒன்னே ஒன்றது என்னது அப்படின்னாக்கா, அந்த பிரதிவி பரமானு அதனுடையதான் காரியத்தை பார்க்கறது, ஜல பரமானு அதனுடைய காரியத்தை பார்க்கறது, இந்த தேஜஸ பரமானு தேஜஸ் பரமானு அது தன்னுடைய காரியத்தை பார்க்கும், வாயு பரமானு தன்னுடைய காரியத்தை பார்க்கும். பிரதக் பிரதகா தனித்தனியா முதல்ல சொன்னவன் நாலு பரமானுகளும் சேர்ந்து பண்றதுன்னா, இப்ப சொல்றவனோ நானும் தனித்தனியா தான் பண்ணும். இப்படி ரெண்டு பேருக்குள்ள அந்த விரோதம் இருக்கு. அதனாலதான் பிரத்த வைபாஷிகன், ரெண்டு வைபாஷிகன், இவன் இன்னொருத்த பிராச்சீனன் நவீனன், அது மாதிரி அத்வைதிகள்லயும் உண்டு. பிராச்சீன ஜலத அத்வைதிகள், அதாவது பிராச்சீனமான அத்வைதிகள், நவீன அத்வைதிகள், அதாவது விவரணகாரன் சொந்தபாதாச்சாரியர் பஞ்சபாதிகாரன் ஒரு கந்தம் பண்ண, அதுக்கு விவரணகாரர் அவர் விவரம் பண்ண, அவருடைய பட்சம் ஒரு பட்சம். பிற்காலத்தில் வந்த பாமதிகாரர் அவர் தனியா ஒரு பட்சம் பண்ண. இந்த மாதிரி ஆகல பட்ச விரோதங்கள்லாம் வாழ்ந்து நம்ம சம்பிரதாயத்திலையும் வடகிழத்தங்கள் எல்லாம் சொல்றோம். மடத்துல இதுவா இருக்கு, ஆசிரமத்துல தனியா சொல்லுவா, முனித்திரையா தனி சம்பிரதாயம், மடத்தால் தனி சம்பிரதாயம். ஒரு ஸ்ரீ ஜெயந்தி வரப்போறது, அந்த ஸ்ரீ ஜெயந்தி பாருங்க, இன்னைக்கு அடுத்தாலதான் சொல்லிட்டு இருந்தேன். ஆடவராஷ்டிரம் நாவல் பாக்கத்தார் கருணாகராச்சார சுவாமி இவன் எல்லாம் செப்டம்பர் 9ஆம் தேதி பண்ணிடுறா. ஆனால் அவதல் மடத்தார், பரகால மடத்தார், அதே மாதிரியாக பாஞ்சராத்திரிகள் இவன் எல்லாரும் செப்டம்பர் 10ஆம் தேதி பண்றார். அதே பேதம் பேதம் பேதம். ஆனா ரொம்ப சந்தோஷம் என்னன்னாக்கா, ரெண்டு நாளும் திறவாள் பட்சணங்கள் அந்த அது சந்தோஷம். டிஎன் ஆறாம் அதனால இந்த மாதிரியாக பேதங்கள் நம்ம கிட்ட இருக்கு. நம்மளதுல என்ன பேதம் அப்படின்னா பிரக்ரியா பேதம் தான். பாத்துக்கோங்க, அதாவது அனுஷ்டான பேதங்கள்லாம் இருக்கு. தத்துவ பேதங்கள்ல ஜனாச்சார சம்பிரதாயத்துக்கு நமக்கும் 18 வேதங்கள் இருக்கு. திராட்சி விஷயம், பாய விஷயம், இந்த மாதிரி நிறைய சொல்லிருக்கா 18 வித வேதங்கள். அதெல்லாம் கூட யாருக்குமே தெரியாது. தீபம் நமக்கு வந்து இத வந்து யாருக்குமே தத்துவம் தெரியாது. 18 திராட்சியில என்ன பேதம் அப்படின்னு கேட்பாங்க. ஏதோ வாஸ்து வாழ்க்கை கிரந்தங்களை சேர்த்து வாழ்க்கை வாழ்க்கணும்னா அதான் தெரியும். ஆனால் இந்த வைபாஷிகாரெல்லாம் இருக்காளே ரொம்ப மோசமான விரோதங்களை காமிக்கிறாளாம், மோசமான விரோதங்களை காமிக்கிறாள். அதனால அவளுக்குள்ள உச்சர குத்தர அடிச்சுப்பாளாம். இது எல்லா இடத்துலயும் இருக்காது. எனக்கு சும்மா காணிபா தேவநாயத்தர் சொல்லுங்கிட்ட மாத்துவ சதஸுக்கு அவர் பெயர் செய்யலாம். மாத்துவா நடத்துற சதஸுக்கு அவளுக்குள்ள பயங்கர சண்டையாம். இவ அவள் வீரா, அவா இவாள் வீரா, ஒத்தர குத்தர சொத்து சொத்துக்க மாட்டேன். இது வந்து சில சமயத்துல வைபவவாதமாவே தோணும். வைபவவாதமாவே தோணும். வைபவவாதம் என்ன அர்த்தம்? ரெண்டுமே வைபவவாதமாவே சொல்றான் தோணும். அதெல்லாம் தவறு கிடையாது. சில இடத்துல பரஸ்பர விரோதமா வந்துருச்சுன்னு, விரோதமா வந்துருச்சுனாக்கா பரஸ்பரம் விருந்தம் வந்ததுனாக்க அப்ப வைபவவாதம் சொல்ல முடியாது. அதனால இங்க வந்து நிறைய இடங்கள்ல பரஸ்பரம் விரோதம் இருக்கு. வாழ்க்கையில் நம்ம பிராட்டி வந்து விபுன்னு நாம சொல்லுவோம், ஜனாதிபதி ஜீவக்கோடி அணுன்னு சொல்லுவா. நம்ம உபராய கோடியில் இருக்கா நாம சொல்லுவோம், அவ உபராய கோடியில் இல்லைன்னு சொல்லுவா. ஆனா பிராட்டி ஒத்துன்னு இருப்போம். அதுல அந்த பிரக்கிரியை உபபாதன பிரக்கிரியில சில தோஷங்கள் இருக்கலாம். சரணாகினி நம்ம ஒத்துன்னு இருக்கோம், அவளும் ஒத்துன்னு இருக்கா. நம்மளும் அனுஷ்டிக்கிறோம், அவளும் அனுஷ்டிக்கிறா. ஆனால் நம்ம மோக்ஷோபாயமா ஒத்துருக்கோம், அவ அதை ஒத்துக்கல. மோக்ஷோபாயமா ஒத்துக்கலாம், அவ்வளவுதான். மத்தபடி சரணாதி அனுஷ்டிச்சுன்னா இருக்கா ரெண்டு பேருமே. சில பேர் தவறா அனுப்பிச்சிருக்கா, எங்களை யாருக்கு சரணாகினியே கிடையாது அப்படின்னா அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அவளும் நன்னா அனுஷ்டிக்கிறார். அந்த சம்பிரதாயம் வந்து எனக்கு அந்த சுவாமி சொல்றேன், தீய கிருஷ்ணமாச்சார சுவாமின்ட்டு திருப்பதில பெரிய பண்டிதர் இருந்தார். அவர் தினாச்சார அனந்தான் பிள்ளை வந்து திருமலை அனந்தான் பிள்ளை கிருஷ்ணமாச்சார சுவாமின்ட்டு மாவட்டமான பெரிய தர்க்க பண்டிதர். அவரும் பழவேறு ராஜகோபாலாச்சார சுவாமின்ட்டு பால சாதிக்கன்னு விருது வாங்கினார். மகா பண்டிதர் பழவேறிலேயே ரொம்ப நாள் இருந்தார். கடைசி காலத்துல தான் பெங்களூர்ல போய் அங்க பிரமோஷிச்சார். அந்த சுவாமியினுடைய குமாரருக்கு அவரை கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், லட்சுமி நரசிம்மாச்சார்ன்னு பெங்களூர்ல இருக்க. அவருக்கு வந்து பரவாகுட்ட சுவாமி தோன்ற இருந்த பெரிய பரவாகுட்ட சுவாமியுடைய தௌஹித்ரிய பூர்வாஷம் தௌஹித்ரிய அவர் பிள்ளை கொடுத்திருக்கார் பழவே ராஜகோபாலச்ச சுவாமி. அவரும் இந்த சுவாமியும் ஒன்னா வாசிச்சோம். அப்ப இஞ்சமோடு சுதயம் அவனை எழுத்துன்னு வந்துடுறாங்க, இவ்வளவு பெரிய தார்க்கிகன்றியே அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளவு பெரிய பண்டிதர் அவர். அவர் சொல்லிருக்கேன் எங்கிட்ட, எங்களுக்கு எல்லாம் சரணாகதி இல்லைன்னு நினைச்சுக்கோ, எங்களுக்கும் உண்டு. சமாசன காலத்துல எங்க பெரிய வாய்ப்பு சமாசனம் பண்ணி வச்சுக்கலாம். சமாசனம் எப்படி பண்ணி வைக்கிறாலும் பரநியாசம் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க சொல்ற மோக்ஷா போயன்றது தான் நாங்க, மோக்ஷா பாயமா இருக்கிறது தான் நாங்க ஒத்துக்கூடியது வந்து. மற்றபடி எல்லாத்தையும் சரணாகதியும் அனுஷ்டானமே இல்லைன்னு சொல்ல சொல்றாரு அப்படின்னு சொல்லிருக்கார் அந்த சுவாமி. அதனால இந்த மாதிரி சில விஷயங்கள் நமக்கு ஏதோ இருக்குமே தவிர்த்து ரொம்ப அத்தியந்த பேதம் இல்லை. மூல விஷயத்துல இன்னும் தெரிஞ்சு என்ன பேதம், அவர் திருமணம் மூக்கம் எழுத்துக்கிறோம் நம்ம எழுத்துக்கிறது இல்லை. அது ஒண்டிதான் தெரியும் இல்ல தத்துவ பேதம் யாருக்கும் தெரியாது. அதனால இந்த மாதிரிதான் நம்ம கிட்ட இருக்கு. அவர்கிட்ட அப்படி இல்லை. தத்துவம் எல்லாமே தத்துவம் எல்லாமே வந்து அவ விரோதமாக சொல்றார், பரஸ்பர விரோதமா இருக்கும். அதனால பிரத வைபாஷிகாத்தியை ஆத்தியினால வைபாஷிகால ரெண்டு பேர், அதுக்கப்புறம் யாரா இருக்கா சௌத்ராந்திக வசூல் இருக்கா. அதனால மூணு பேரும் சொன்னதுனால இவாளால் வர விரோதம் அதையும் கண்டனம் பண்ணுவேன். அந்த மாதிரியே யோகாச்சாரால், யோகாச்சாரால் ஒரு யோகாச்சாரான்றது ஒரு இந்த பௌத்தால் அவளைதான் உபலம் தெரிகிற இடத்துல கண்டனம் பண்ணிருக்க. அதனால யோகாச்சாரால் அங்க இது பண்ற பண்ற அதே மாதிரியாக அவளோட விரோதம். அதே மாதிரியாக இவ்வாறு மாத்திரைகள் மாத்திரைகள் தான் ரொம்ப உத்கண்டமான பௌத்தர். ஏன்னா இவ்வாறாவது ஏதோ ஒரு கணிக்கமாக ஒரு வஸ்துவ ஒத்துக்கிறார், பாக்கிய வஸ்துக்களை வைபாகிக்கணும். அதே மாதிரி சௌத்ராந்திகன் யோகாச்சாரன் ஞான ரூபமாவது சொன்னான், ஆனா எதுவுமே இல்லை, சூன்யமேவ தத்துவம் அப்படின்னு போறவன் இந்த மாத்திரைகள். அவன் தான் உத்கண்டமான இவன். அவனுக்குதான் இந்த ரகசியமே நல்லா தெரியுமா, பௌத்தாருடைய ரகசியங்கள் அனைத்தையுமே அவன் தான் தெரிஞ்சிட்டான். அதுல வந்த விரோதங்கள் என்ன அவைகள், அதே மாதிரி அருகான்னு சொல்லுவான். இந்த தினமுனிவர் இருக்கிற மகாவீரர், வர்த்தமான வீரர், வர்த்தமான வீரர்னு அவன் மகாவீரர்லாம் இல்ல, தினமுனிவர் தினர் அருகர் அப்படின்னா அவருக்கு பேரு. அவர்கிட்ட நிறைய பேர் பக்தாரா இருக்கார்கள். அந்த பக்தாரான என்னென்ன விரோதங்கள்லாம் அனைகாந்தவாதம், சொத்த வங்கி, இந்த மாதிரி நிறைய வாசிச்சார். இப்படி சொல்றோ இந்த அவர்கிட்டேந்து வர்ற விரோதங்கள் தான் நம்மளும் ஒத்துக்கிறோம். என்ன காலம், ஒரே காலத்தில் அனைத்து எதிலுமே வராது. கடை இருக்கிறது கடை இல்லைன்னு சொல்ல முடியாது, கடை இல்லைன்னா கடை இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால கால பெயரும் தேச பெயரும் அதெல்லாம் வச்சுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அவன் அப்படி இல்லை, ஒரே சமயத்தில் எல்லாம் இருக்குன்னே சொல்றாரு. அது விருதுதான். அந்த மாதிரியே பசுபதி சமயம் அவாளால் வந்த நமக்கு என்னென்ன விரோதம் வந்ததோ அந்த விரோதங்கள் இது அத்தனையும். இதனால என்னாச்சு, முதல் ஏழு அதிகரணம் ஒரு பேட்டிக்கை. இந்த ஏழு அதிகரணங்கள்லயும் எதை எதை அவளுடைய அவாகிட்டே என்னென்ன நமக்கு விரோதம் வந்ததோ அது அத்தனையும் கண்டனம். கடைசியாக பாஞ்சராத்திர ஆகம இருக்கு இல்லையா, பகவத் சாஸ்திரம், அதனுடைய வைபவத்தை பரசாத்திர அந்த அத பஞ்சராத்திரம் இருக்கே அது ரொம்ப உசந்தது. அது வேதத்துக்கு அனுசரிச்சுதான் போகக்கூடியதா இருக்கும். வேதம் என்ன சொல்றதோ இந்த பாஞ்சராத்திர பிரமாணம் மூணாம் பேச்சோம் வேதானாம் மூலத்தொடர்ச்சியே, வேதங்கள்லாம் பிரமாணம், வேதங்கள்லாம் மூலமா இருக்கு, வேதங்கள்லாம் அனுசரிக்கிறதா இருக்கு. மூணு விதமான ஹேதுவ போட்டார், வேதானாம் மானத்தொடர்ச்சியே சதன சரணத்தார சொசி தன்மோட தொடர்ச்சியான சரி அப்படி சொன்னதுனால மூணு ஹேது, வேதத்தை பிரமாணமாவுடையது, வேதத்தை மூலமாவுடையது, வேதத்தை அனுசரிக்கிறது அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி இந்த வியாசர் வியாசரானவர் அவ்வளவு அழகாக நமக்கு காமிச்சு கொடுத்த, நமக்கு இதை காமிச்சு கொடுத்த அத இந்த ஸ்லோகத்தில் பார்க்கிறார். இது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயம் தான், அத மொத்தமா சேர்த்து சொல்லணும்னு பாருங்க. பாதேஸ்மின் காபிலஸ்தைஹி கனபு அனுகதைஹி பத்த வைவாஷிகாத்யை யோகாச்சாராபிதானை சுகதமதர சூன்யவாத பிரசக்தை அருக சித்தாந்த பக்தை பசுபதி சமய சாயிதிஷ்டோபரோதம் கித்வாதோ பஞ்சராத்திரம் பிரதிபதமவதது பஞ்சமாம் நாயதரிசி. பாதே அத்தின் பாதே, இந்த இரண்டாவது அத்தியாயத்துல நாலாவது பாதம், இதுக்கு இரண்டாவது பாதம் இது தர்க்க பாதம். இந்த பாதத்துல காபிலஸ்தை கபில மதத்தை சேர்ந்தவா, கபிலர் சொன்ன சாங்கிய மதம் இருக்கு அதுல அதுலயே இதுவா இருக்கிறவா, ரொம்ப உத்கண்டமா இருக்கிறவா, அவளால என்ன என்ன விரோதம் வந்ததோ அவைகள்லாம் அந்த சாங்கியாதிகாரம் ரஜனானு முகத்திரிகாரம் அதுல. அது மாதிரி கனபுக்கு அனுகதை கனாதை கனபுக்கு இதெல்லாம் அவருக்கு பேர். அவர் அனுகதை அவரை அவரை வந்து அனுசரிச்சு போறவா இருக்காளே அவா சொல்ற பிரச்சனைகள்லாம் விரோதங்கள். அது மாதிரி விருத்த வைபாஷிகா விருத்தர் சொந்த வைபாஷிகால் சாதா வைபாஷிகால் இவெல்லாம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அனைத்து பரமாணுக்கும் ஒன்னா சேர்ந்து பண்றதுன்னு ஒரு பட்சம், ஒவ்வொரு பரமாணுவும் தனித்தனியா பண்றதுன்னு ஒரு பட்சம். இப்படி இருக்கக்கூடிய வைபாஷிகன் சௌத்ராந்திகன் இவானாவைக்கு என்ன விரோதம் இருக்கோ அந்த விரோதம். அடுத்தது யோகாச்சாரா விதானம், யோகாச்சாரன் பேர் வச்சிருக்கிறவன். ஏன்னா அவனுக்கு அந்த யோகாச்சாரன் மூணு இது மூணாவது பௌத்தன், அந்த யோகாச்சாரனுடைய தத்துவம் அவனுடைய தர்க்கங்கள் அதனால வந்த விரோதங்கள் அது இவ்வளவு தெரிகிறான். அந்த ஆளா அதிகாரத்துல சொன்னாரு. அதன் பிறகு பாருங்க சுகதா மத ரக சுகத மதம், சுகதர்னாக்க புத்தருக்கு பேரு, அவருடைய மதம் அந்த மதத்தினுடைய ரக ரகசியம், அந்த ரகசியத்துல தெரிஞ்சின்றவா யார் என்ன சூன்யவாதிகள் ஆத்திரிக்காள் என் சர்வம் சூன்யம் சொல்லுவார். அதுதான் புத்தருடைய தத்துவமே, அவர் அதான் ரகசியமான தத்துவமா. அதனால அதுல பிரசக்தம், பிரசக்தம்னாக்க அனிஷ்ட பிராப்தின்னு அர்த்தம். அது அதுல வந்த விரோதம் என்ன அது? அதே மாதிரியாக அருக சித்தாந்த பக்தி, அருகத்து அப்படின்னாக்க தினமுனிவர், அவர்கள் அவர் அவருடைய சித்தாந்தத்தை அனுசரிக்கிறவர்களே அவருடைய பக்தாள், பக்தான் அவர் அனுசரிக்கிறவன் அவன் மதத்து சேர்ந்தவன் அவனால வந்து விரோதம். அது மாதிரி பசுபதி சமய ஸ்தாயி பசுபதி அந்த சிவன் சிவனுடைய மதத்தில் சொல்லப்பட்டது, அதுல இருக்கிறவன் செய்வாள் பாஜுபதால் அவளால சொல்லப்பட்ட அதனால வந்த உபரோதம் வேதத்துக்கு தடுக்கிறது உபரோதம் விரோதம் வந்து அவைகளெல்லாம் கஷிப்துவா சம்பூர்ணமா அது அத்தனையும் பரிட்சயம் பண்ணிட்டு நிராகரிச்சுட்டு கடைசியில உற்பத்தி சம்பவ அதிகரணம் ஸ்ரீ பாஞ்சராத்திர பிராமணிய அதிகரணத்தின் பேரு, அந்த அதிகரணத்துல பஞ்ச அதோ அப்படின்னு இருக்கு. அதோனாக்க முழுக்க பூர்ணமாக அம்சத்திலேயோ கொஞ்சம் இடம் நிறைய இடம் அப்படின்லாம் கிடையாது, பூர்ணமாக பஞ்சராத்திரம் இந்த பஞ்சராத்திர பிரக்கிரியிருக்கு ஆகமம் பகவத் சாஸ்திரம் அத ஸ்ருதி பதம் அவதத்து, ஸ்ருதி பதம் வேத பதம்னா மார்க்கம், வேத மார்க்கம் ஸ்ருதி மார்க்கம் வேத மார்க்கம், வேத மார்க்கத்தையே அனுசரிக்கிறது இது, அந்த மார்க்கம் தான் முக்கியம் அப்படின்னுட்டு அவதத்து சொன்னார். யார் சொன்ன? பஞ்சமாம் நாயன் அரிசி அஞ்சாவது நேரத்தை பார்த்தவர் மகாபாரதம், பாரதம் பாரதம் பஞ்சமோ வேதா அப்படின்னு சொல்லி அஞ்சாவது நேரத்தை பார்த்தவர் இவர் அஞ்சாவது நேரத்தை கடைசி நமக்கு சொல்லிக் கொடுத்தவர். அப்படிப்பட்ட பாரதத்தினுடைய பிரவக்தா யாசர் இத மாதிரி தழுத்தருவினார். என்ன சொன்ன? இந்த பஞ்சராத்திர பிரமாணம் இருக்கு அதனுடைய பிராமணியம் இருக்கு, அந்த பிராமணியம் முழுக்க உண்டு, மீதி அனைத்து மதங்களுக்கும் சர்வாத்தனா பிராமணியம் கிடையாது, சர்வாத்தனா பிராமணியமே கிடையாது. புரிஞ்சுக்கணும், ஒன்னுத்துக்கு சர்வாத்தனா நிராகரணம் ஒரு பட்சம், அதாவது எட்டு மதங்கள் கூடவே நேற்று சொன்ன பாருங்க சுவாமிகள் சாய்க்கிறது எத்தனை இன்னொரு பயந்து மதம் சொன்னார்கள், அந்த மதங்களும் சொல்லப்பட்டது. அது மாதிரி இந்த கடைசி அதிகாரத்துல மாத்திரம் தனியா சொல்ற ஏன் அப்படின்னா இந்த பேட்டிகா பேதான் ஸ்ரீ பஞ்சராத்திரத்துக்கு சர்வாத்தனா பிரமாணியம் இருக்குன்றத தவச்சிருந்த அப்படின்னுட்டு இந்த ரெண்டாவது பாதத்தினுடைய இது சாரம். இப்போ இதுல நாலு சூத்திரங்கள் இருக்கு, நாலு சூத்திரங்கள் இருக்கிறதுனால ஒண்ணுமில்லை, ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான் ரொம்ப இது இல்லை, அதை வந்து இன்னைக்கு முடிச்சுடலாம் அறியும். என்னன்னா முதல் இது உற்பத்தி சம்பவாது, முதல் சூத்திரம் அதுல அந்த உற்பத்தி சம்பவாதுன்னா என்ன அர்த்தம்? உற்பத்திங்கிறது சம்பவிக்காதே அப்படின்னு அவசியம். ஜீவனுக்கு நித்தியமான ஜீவனுக்கு உற்பத்திங்கிறத சம்பவிக்காது. ஆனா இந்த ஸ்ரீ பஞ்சராத்திர சாஸ்திரமோ வாசுதேவா சங்கர்ஷணோ நாம ஜீவோ ஜாயதே அப்படின்னு தேவனுக்கு உற்பத்தி ஏற்படுது. உற்பத்தியோ இல்லை, இல்லாத உற்பத்திய தேவனுக்கு உற்பத்தி என்பதே கிடையாது. நிச்சயமான ஜீவன், நிச்சயமான ஜீவனுக்கு உற்பத்தியே இல்லை என்று இருக்கிற உற்பத்தி உண்டு அப்படின்னு உங்க பாஞ்சராத்திராகவும் அதை எப்படி ஒத்துக்க முடியும்? அதை ஒத்துக்கவே முடியாது. அதனால உற்பத்தி மகாராஜன் முதல் உற்பத்தி சம்பவிக்கவே சம்பவிக்காதனால கேக்குறதா சுவாமி? நன்னா கேக்குது. கர்த்தானது ஜீவன், அவங்கிட்ட இருந்து காரணம் இந்திரியம், இந்திரியம் உற்பத்தி ஆகும். சங்கலனாவது பிரத்யும்ன சங்கியம் மனோஜாயத்தையே அப்படின்னு சொல்லி பிரத்யும்னுங்கிற பேருடைய மனசும் உண்டாகும். இது எவ்வளவு தவறு! ஏன்னா சாத்விக அகங்காரத்திலிருந்துதான் இந்த இந்திரியங்கள் தான் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்றது. அப்படி சொல்றதுக்கு அதுக்கு விருத்தமாக ஜீவனுக்கு சேர்ந்து, கர்த்தாவான ஜீவனுக்கு சேர்ந்து இந்த மனசு உண்டாகிறது. நச்ச கர்த்து கரணம், கர்த்து கரணம் நச்ச உற்பத்தியே, உற்பத்தியே வராது. ஆனா உங்க பாஞ்சராத்திரமும் இது மாதிரி சொல்லுது. அதனால பாஞ்சராத்தினுடைய பிராமணியமானது இங்க பிரதித்தியதே, பிராமணியமே வராது அப்படின்னு முதல் ரெண்டு சூத்திரத்தினால பூர்வபக்ஷம் சூத்திரம் விஞ்ஞானாதிபாவேவா தது அப்ரதிஷேதா, தது அப்ரதிஷேதா. அதாவது அந்த சாஸ்திரத்துக்கு பிராமணியமானது விதிவேதமே வராது. பிராமணியத்தை விதிவேதம் பண்ண முடியாது. ஏன்? விஞ்ஞானாதிபாவேவா, விஞ்ஞானம் ஆதித்த விஞ்ஞானாதி அப்படின்னு, அதாவது விஞ்ஞான சுரூபம். சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன் வா மூணு பேருக்குமே பரபிரம்ம பாவம் இருக்கு. ஏன்னா விஞ்ஞான சுரூபமாகவும் ஆதி, ஆதின சம்ஹாரமும் அத்யத இது ஆதி, அத்யத இது அத்யதே அனேன இது ஆதி சாப்பிடப்படுது. எல்லாத்தையும் பிரம்மா என்ன பண்ற? சம்ஹாரம் பண்ற. அதனால அத்தியத்தைன்னு சொன்னதுனால ஆதிசத்தினால சம்ஹார கர்த்தம். அதாவது சம்ஹார கர்த்தம் சொன்னா என்ன? சிருஷ்டி ஸ்திதி எல்லாமே சொல்லுது. அதனால சங்கர்ஷன்ன்றது ஜீவன் கிடையாது, சங்கர்ஷனும் ஜீவன் இல்லை. அது மாதிரி பிரத்யும்னன் மனசு இல்லை. அது மாதிரி அனிருத்தன்றது அகங்காரம் இல்லை. இல்லாத ஒன்று சொல்லக்கூடாது. அதனால விஞ்ஞானாதி பாபேவா, விஞ்ஞானம் ஆதித்த விஞ்ஞானாதி தத் பாவகா, சத்ய பாவகா. விஞ்ஞானாதினாக்க விஞ்ஞான சுரூபமாகவும் சம்ஹார மூர்த்தியாகவும் எழுந்திருக்கிறவன் எந்திரமாவான். அது இந்த சங்கரன் பிரத்யும்னன் அனிருத்தன் மூணு பேருக்கும் அது உண்டு. அதனால பரபிரம்ம பாவம்ன்றது அவளுக்கு இருக்கு. அப்படி இருக்கிறதுனால தத் பிரதிபாதன சாஸ்திரம், அந்த அதை சொல்லக்கூடிய சாஸ்திரத்துக்கு பிராமணியம் பிரதிநிதித்தது. அப்பதி வேதம் அது அந்த சாஸ்திரத்துக்கு பிராமணியமானது பிரதிநிதித்ததே, விவேதமே பண்ண முடியாது அப்படின்றது இந்த சூத்திர சாஸ்திரம். இதெல்லாம் ரொம்ப விவரமா சொல்லிட்டு போற பாஷைகள். அதுக்கப்புறம் யுத்த விஷயம், விசேஷமா பிரதிநித்தம், அதாவது நிராகரிக்கப்பட்டது. என்னது? ஜீவ உற்பத்தி, ஜீவ உற்பத்தி. ஜீவனுக்கு உற்பத்தியே கிடையாது. ஏற்கனவே பார்த்தோம் இந்த தந்திரத்துல, இந்த பகவத் சாஸ்திரத்துல ஜீவ உற்பத்தியானது கண்டிக்கப்பட்டிருக்கு, நிஷேதிக்கப்பட்டிருக்கு. எப்பதி வேதம், எப்பதி வேதம்னாக்க விசேஷமாக பிரதிஷித்தமா இருக்கு. அச்சேசனா பராச்ச நித்யா பகவ விக்ரியா திரிகுணா கர்மினா க்ஷேத்ரம் பிரகதே ரூபமுச்சதே அப்படின்னு சொல்லிட்டு சத்த பரமார்த்தே நினைச்சினா அப்படின்னு பரமசம்மிதை பேர்லாம் என்ன அழகா இருப்பாரு. பரமசம்மிதா திக்ரசம்மிதா ரிஷக்தி அனுசமிதா நாரத சம்மிதா இவ்வளவு நிறைய சம்மிதைகள். அந்த சம்மிதைகள்ல பரமசம்மிதை இந்த பரமசம்மிதை மறுத்துவான் சஷ்யன் ஆதி அனந்த அவன் அனாதி அல்லவா, ஆதி இல்லாதவன் அதான் பிறப்பு இல்லாதவன். அந்த மாதிரி இறப்பும் இல்லாம அனந்த அனந்த முடிவில்லாதவர். அதனால அந்த மாதிரி ஸ்பஷ்டமா சொல்லிருக்கு ஜீவனுக்கு வந்து நித்தத்துவம் இருக்கு. ஜீவஸ்வரூப உற்பத்தி ஆனது மந்திராத்திர தந்திரத்துல விதித்தம் தான். கூடவே சூத்திரகாரனும் சொல்ற சூத்திரகாரன் ஆத்மா சுதேயெல்லாம் சொல்ல போறார். அதனால ஜீவஸ்வரூபம் நித்தியமானதுன்னுட்டு மாந்திராத்திர தந்திரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு, எல்லாத்திலையும் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லை அப்படின்னு சொல்றது மிகவும் தவறானது. ஆகவே இந்த முதல் ரெண்டு சூத்திரத்தினால பொறுப்பட்டோம், அடுத்த ரெண்டு சூத்திரத்தினால சங்கரன் பிரத்யும்னன் அனிருத்தன்லாம் ஜீவனுக்கு பேருன்ற மாதிரி அவர் சொன்னார். ஜீவனுக்கு பேரு, மனசுக்கு பேரு, அகங்காரத்துக்கு பேருன்னு சொன்னாவா? அதுவே கிடையாது. ஜீவனுக்கெல்லாம் அன்வைக்கவே அன்வைக்காத பேரல்ல, எல்லாம் பரமாத்ம தேவனுடைய ஒரு யூக விபம் விசேஷம். யூக விசேஷமா இருக்கிறதுனால எல்லாம் பரபிரம்மன் தான். அவதான் ராமன் ஒரு அவதாரம், கிருஷ்ணன் ஒரு அவதாரம், சிவன் ஒரு அவதாரம், அந்த மாதிரி வேகம் அவதாரம். இதனால என்ன அற்புதமா சுவாமி சச்சர் சுவாமி அதனால என்ன தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த மாதிரி அது முதல் சூத்திரத்தினால அந்த சங்கரான பதங்களுக்கெல்லாம் பரபிரம்மத்துவம், அது பரபிரம்மனே இந்திரமானே அப்படின்றத ஸ்தாபிச்சுட்டோம். அதே மாதிரி உற்பத்தி வேதாச்சியம் அடுத்த சூத்திரத்தினால ஜீவோற்பத்தி தானே முதல்ல ஆட்சேபிச்சேன் உற்பத்தி சம்பவாதுன்னு, அதுவே கிடையாது, உற்பத்தியே கிடையாது. நாங்களும் தான் சொல்லணும் எங்க பகவத் சாஸ்திரத்திலையும் ஜீவனுக்கு உற்பத்தி இல்லை. அதனால சொல்லி அற்புதமாக இந்த அதிகாரத்தை கரகட்டி அருளினார் எந்திரமானார். இப்படி இரண்டாவது அத்தியாயத்துல இரண்டாவது பாதமானது முடிஞ்சது. இப்போ மனசு உங்களுக்கு எப்படி இருக்கோ, அடையன் வந்து அற்ப சந்தோஷி. ஏன்னா பெரிய கிரந்தம் இது, இந்த பெரிய கிரந்தம்ன்றது ஒரு 20 ஸ்லோகம் 50 ஸ்லோகம் எல்லாம் பரவாயில்ல, 562 ஸ்லோகங்கள். 562ல கிட்டத்தட்ட 275 வந்திருக்கும், 275 அந்த மாதிரி வந்திருக்குதுன்றதே பரம சந்தோஷமா இருக்கு. அது உங்களுடைய உற்சாகம், உங்களுடைய உத்வேகம், கேட்கணும்னு ஆசை, உங்களுடைய சமய பரிபாலனம். 7 மணிக்குன்னா அந்த 6:38 இங்கெல்லாம் போனது அந்த மாதிரியாக கஷ்டப்பட்டு அவ்வளவு நல்லா தெரிஞ்சுட்டுங்க. அதெல்லாம் கேட்கறது ரொம்ப ஆனந்தமா இருக்கு. இன்னைக்கு கையாட்சி இருந்தால் அஜ்ஞான உதாரணையை ஜெகதேவன் பிரேதா இதெல்லாம் வேணும்.